శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం మూడు గలం తెలియ கருணைக்கு ஆலயமாக்க அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்ன அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தன. ஈஸ்வரூதானாம் ஹிருதேஷர்ஜுனதி ராமயன் சர்வூதான் சந்திராரூடாய கமே கர்ணம் தர்வசாரதி பராம் சாந்தி பாவம் பிராப்தி சாஸ்வதம். கீதையில பராசன்னு அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன பார்த்து சொல்ற. அதனால நமக்கு உள்ளே இருக்கிற அசாமியன்ட்டு அதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுனால வெளியில வெளியில இருக்கிறதுனால அனைவருக்கு மனசுக்கு ஒரு சாந்தம் இல்லாமல் போயிடுறது, கஷ்டங்கள் ஏற்பட்டு அதனால சாந்த குறைவுறதுங்கிறது வாஸ்தவம் இல்லை. சில பேருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எதுக்கான கஷ்டம் நாலு பேருக்கு வந்ததுன்னா அது ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டம்தான் ரொம்ப மாசு கஷ்டப்பட்டுருவ தாங்க முடியும். சில பேர் ஜாஸ்தி கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் அடுத்து சமாதானமா இருக்கா. சில பேர் ஆத்துல ஏதாவது எனக்கு ரொம்ப வேண்டியதாக இருக்கு, ஒரு அசோகம் ஏற்பட்டு மாணவன் ஏற்பட்டிருந்தா கூட அது யாரும் விசாரிச்சிருக்கா இவ்வளவு இருக்க எப்படிதான் அவர்கிட்ட போய் நான் விசாரிக்கணும்னு அவன் சொல்லி என்ன சொல்லி விசாரிக்கிறதுன்னு அவருவான். இதெல்லாம் நான் என்ன பண்றது அது நடக்க வேண்டிய நடக்கிறது நான் பின்னால் என்ன போறேன்னு ஏன் அவருக்கு சமாதானம் இல்லையா அந்த மாதிரி அப்படி கூட அடக்கம் இருக்கக்கூடிய வெளியில அதனால மனசுக்கு ஒரு கஷ்டம் சமாதானங்கிறது வாஸ்தவத்தில் இல்ல. மனசு கொஞ்சம் நல்ல மனசாரணிப்பானா எல்லாத்தையும் கொஞ்சம் தான் கஷ்டம் இருக்கணும். சில பேருக்கு சிலைகளுக்கு ரொம்ப ஜாஸ்தி கஷ்டம் ஏற்பட்டுறது, ஒரே விஷயம் இருந்தால் கூட சிலைகளுக்கு ஜாஸ்தி கஷ்டம் ஏற்பட்டுறது, சில பேருக்கு கஷ்டம் சுத்தமாக ஏற்பட்டுறது, ரொம்ப சில பேருக்கு கஷ்டம் தோணாமையும் சில ஆத்மாக்கிட்டிருக்கலாம். அதனால வெளி கஷ்டங்கள்னால மனசுக்கு ஒரு சமாதான குறைவு சாந்தி குறைவு ஏற்பட்டுறதுங்கிறது மாத்திரம் இல்லை. அது ஒரு காரணமே தவிர இது என்ன கஷ்டமாக இருந்துட்டுனா அந்த கஷ்டங்கள் ஒன்றும் பண்ணாது அதிகமாக அசத்தாகுது. அதனால அந்த மாதிரி அப்படி அசத்தாக இருக்கிறதுக்கு என்ன கஷ்டம் கஷ்ட சுகங்களை மாற்றுறதுங்கிறது முடியாது. உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த கரமாக இருக்கிற வரைக்கும் உலகத்து நிதி இருக்கிற வரைக்கும் ஏற்றுக்கணும் இருக்கும். அது எது இருந்தாலும் உள்ளே இருக்க முடியும். பரமாத்மா உள்ளே இருக்கார். இவ்வளோ சரீரத்தில் இவ்வளோ பணம் அதிகமான சீரம் நாற்பதான சீரம் இருந்தாலும் கூட இவ்வளோலையும் உள்ள பரமாத்மா திறக்கான் இருக்கா அதிகம்னு இருக்க முடியாது. அரியவில்லைங்கிற அறிவு ஒன்றுக்கு அந்த அறிவுதான் பரமாத்மா, அது ஞானம் ஞானஸ்வரம் பரமாத்மா அப்படின்ட்டு ஈஸ்வர சர்வசூத்தான ஹிருதேச அர்ஜுன திஷ்டதி. சர்வ பிராணிகளுக்கும் ஒரு தேசம் இருக்கு, அந்த ஹிருத தேசத்துல பரமாத்மாவே இருக்க ஹிருத்தி தேசம் ஹிருத்திங்கெல்லாம் உங்களுக்கு சொல்ல ஹார்த்துன்னு சொல்ற ஹர்த்துங்கிற சொல்கின்றன. ஆனால் ஈஸ்வர சர்வசூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமணன் சர்வசூதானி அந்தராரூடானி மாதிரியா அதுதான் ஆட்டி வைக்கிறோம். இப்போ பொம்மலாட்டத்தில் உள்ள சூத்திரவேறு சிந்தத்தை ஆட்டுற மாதிரி யோசனை எல்லாம் ஆட்டி வச்சுருக்கோம், நல்லது பொருளாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். நமக்கு புரியல சிறுது ஒரு பர்பஸ் இல்லாமல் நல்லது வராது கெடுதலும் வராது அப்படிங்கிற ஒரு நன்மை ஒரு நம்பிக்கை வந்து அவனிடத்துல சரணாகிக்கணும் எப்படி வேணா ஆட்டி விடாதோ அப்படின்னு அவனிடத்துல சரண்டர் வந்து வச்சுக்கிட்டோம் காரியத்தை அப்புறம் நமக்கு ஜாஸ்தி பாரம் இருக்காது பராமரி சாமி நிறைய சாமி பயன் இருக்கும். நீதான் உள்ளே இருந்து ஆட்டிக்கிற நல்லது இல்லாத ரெண்டு நீதான் ஆட்டிக்கிற அதனால கடவுளை சவனம் வச்ச எப்படி ஆட்டிச்சாலும் நீதான் வச்சு அப்படின்னு அவங்களுக்கு அப்பறம் பண்ணிட்டோம்னாக்கா அப்பதான் வாஸ்தவான சாமி அப்போ கிடைக்கும். நம்முடைய கடவுளுக்கு என்னென்னா செய்யணும் அதை என்ன செய்யணும் அது வந்து எதுவும் நடக்கிறதோ நடக்கிறதெல்லாம் அவன்தான் நம்ம இருக்கிற மாதிரி தீர்மானம் அது நல்ல இருந்தது பத்து சொல்லாமல் பண்ண மாட்டான். அதனால அவனிடத்துல சொன்னாங்க நீங்கள் போய் என்ன பண்ணிக்க அப்படின்னு எப்படி வந்து வேணும் இவன் தெளிவு நல்ல தெளிவாக இருக்கான் தெரிஞ்சா அவன் நம்ம இடத்துல அவனுக்கு தெளிவு இருக்கிறது தெளிவுதான் பிரசாதம் பிரசாதங்கிறது பிரசாதம் இருக்குதுன்னா நாங்கள் நேரத்தை பிரசாதம் சாப்பிட்ற பிரசாதம் என்ன செஞ்சுக்கோம் மறுபடியும் என்ன வீடு இருக்கும் போது என்ன செஞ்சுக்கோம் இதெல்லாம் ஒரு அறிவுதான் உள்ள இருக்க முடியாது சதயம் பிரசன்னமாக இருக்குங்கிறதுக்கு அப்படிதான் பிரசாதம்னு இருக்கும் பிரசன்னம்னா பிரசாதம்னா தெளிவுன்னு இருக்கும் வேறு அர்த்தம் இல்லை அந்த சதவீதம் இந்த பக்தனுடைய விஷயத்தில் நல்ல தெளிவாக இருக்குன்னா அனந்தமாக இருக்குன்னா அவனுக்கு ஒரு சதவீதம் அப்படிங்கிறதுக்காக அதான் பிரசாதம் அதுக்கு ஒரு அறிவு அங்க அவனுக்கு அர்ப்பணம் இருக்குன்னா அவனுடைய சுயம் தெளிவாடுறது நம்ம சுயம் தெளிவாடுறதுங்கிறதுக்காக தான் பிரசாதம் கொடுக்குறேன். பிரசாதம் இருக்கு சுயமா நிர்மாணம் எல்லாம் பிரசாதம் நேரத்துக்கு மாத்திரம்தான் பிரசாதம் வேலை இருக்கு காலையில் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு பிராணங்கிறது வேறு அப்படி சாதம் பிரசாதம் ஆகிட்டு அது மாத்திரம் இல்லை இது வந்து இந்த மாதிரி மனசு சித்தத்தினுடைய பிரசன்னதான் பிரசாதத்து பிரசன்னதா பிரசாதம் பிரசன்னத்தம் பிரசாதம் தான் ஒரே திருவத்திலேருந்து வந்தது அது சத்பிரசாதா அவங்க சிறந்து கொண்டு பராம் சாந்தியும் ஸ்தானம் பிராப்தி சாஸ்திரம் அப்படியான நல்லது இல்லாத எனக்கு அவரே ஒரே மனுஷன் வசனத்தில் அவருடைய டியூட்டி என்ன சொன்னால் அவன் என்ன அதுக்காக பண்ண முடியாது இப்போ பயம் இல்லை இது பயமாக இருக்குன்னா வாழ்ந்துட்டு சொல்ல எப்போ நிர்பயமாக இருக்கும் அப்புறம் அண்ணா அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் இப்போதான் அறிஞர் அறிஞர் நமக்கு அறிவுறுத்தி அறிவு அவங்க காரியம் செய்யுது அதனால நல்ல காரியம் எது நமக்கு என்னோட குழந்தைகளை ரசிக்கண்டி நம்ம ரசிக்கண்டி ரோகத்தை ரசிக்கண்டி கடை ரசிக்கண்டிங்கிறது கொஞ்சம் கூட பயம் சந்தோஷம் தான் நல்லா செய்யலாம். அப்போ அவன் சாந்தி நிகர் பயந்தாமல் வந்து உள்ள காலத்துக்கு சாந்தி நிகர் இல்லை பயமா இருக்கிறது தான் சாந்தி சாந்தின்ட்டு அது பேர் அப்ப அது சாமியை இங்கே இருக்கிற சாமியும் நினைச்சது பக்கம் சாமியும் நினைச்சாலும் அதுவே இருக்கிற பக்கம் அப்படிங்கிற சாமியும் இங்கே இருக்க நமக்காக சம்பந்தம் இல்லை நினைக்கிற பக்கம் இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப திட்டத்தை இருக்காரு அப்படிங்கிறது உள்ள இருக்கிற உண்டு அவர் மட்டும் எங்கேயும் சொன்னாங்க பிரசாதம் பிராண சாந்தியின் ஸ்தானம் பிராப்திச்சு அந்த பரசா அந்த சாந்திக்கு எல்லாரும் அந்த மனசு சாந்தி வேணும் சாந்தி வேணுங்கிறது வேறமே வேண்டாம் இங்கே வாக்குக்கணும் அப்படின்னு அந்த சரண்டர் உண்டு அதான் சாந்தி பிராண சாந்தி அந்த பரசாந்தி தான் சாஸ்திர ஸ்தானம் பாக்கி ஸ்தானங்கள்லாம் அது அப்படி அழந்து ஸ்தானம் அந்த பரமான ஒரு சாந்தி இருக்கு உத்தமான சாந்தி அந்த சாந்திக்கு சரணாகிதி தான் அது என்ன எதிரத்தில் நடந்தாலும் அது அவனுடைய சுண்டு பணத்தில் நல்லதுதான் அப்படின்னு தீர்மானம் அதான் சரணா சரண்டர் சரணாகிதி அதுதான் உத்தமமான சாந்தி கிடைக்கும். அந்த உத்தமமான சாந்தி தான் சாஸ்திரமான ஸ்தானம் அசையா ஸ்தானம் பாக்கி எல்லாம் கேன்சர் உண்டு மேல உண்டு குரு உண்டு ஸ்தானம் பிராப்தி சாஸ்திரம் நல்ல பதங்களா ஓட்டு கொடுக்கணும் பகவான் விடுற எல்லா நேரத்துக்கு யாசர் விடுறோம் பகவான் விடுறோம் எல்லாம் யாசரும் நாராயணன் தான் கிருஷ்ணன் நாராயணன் தான் ரெண்டு நாராயணம் ஒருத்தர் சொன்னா இருக்கிற கிருஷ்ணா ஸ்லோகம் இருக்கேன் அப்படிங்கிறதுல ரெண்டு நாராயணன் ஈஸ்வர பிரபுத்தான உள்ளே இருக்கிறப்ப சுத்தேசே அர்ஜுன திருஷ்டதி அர்ஜுனை பார்த்து தத்பிரசாத பிராணன் பிரபுத்தானி சங்கராரூடானி மாயா தமிழ சரணம் வச்ச சர்வபாவேன பாரத தத்பிரசாத பராம் சாந்தியும் ஸ்தானம் பிராப்தி நம பார்வதி பதயே. కీర్తనం.